சுந்தரி கண்ணால் ஒரு சேர சொல்லடி இந்நாள் நல்ல தேரி நம்மையே தந்தே உன்னக்கார ஜன்மமே கொண்டே நினதற்கார சுந்தரி கண்ணால் ஒரு சேரி சொல்லடி இந்நாள் நல்ல தேரி என்னையே தந்தே உனக்காக ஜன்மமே கொண்டே நடற்காக Thank you. சுந்தரி கண்ணால் ஒரு சேவி, சொல்லடி இந்நாள் நல்ல தேவி. ஜன்மமே தந்தேன் உனக்காக, ஜன்மமே கொண்டேன் அதற்காக. நாருணை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன், சேர்ந்தடே நம் ஜீவனே. சுந்தரி கண்ணால் ஒரு சேவி, சொல்லடி இந்நாள் நல்ல தேவி.